ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். ரெண்டு பிளஸ் டூ பசங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பையன் சொல்கிறான், மாப்பிள்ள ஃபெயிலாகி போச்சுரா, ஃபெயிலாகி போச்சுரா, இதுக்கு பேசாமல் போய் சூசைட் பண்ணிக்கலாமான் இருக்கு, வீட்டில் போய் எப்படிரா இதை சொல்கிறது, நான் சூசைட் பண்ணிக்கலாமான்னு யோசிக்கிறேன். அதுக்கு இன்னொரு பையன் சொன்னான், மச்சான் வேணாம், நீ ஃபெயிலாகி போயிட்டுன்னு சூசைட் பண்ணிட்டேன்னா மறுபடியும் பிறந்து எல்கேஜிலேருந்து படிக்க வேண்டியிருக்கும், அதுக்கு பேசாமல் இந்த அரியர்ஸை முடிச்சுறது எவ்வளவோ பெட்டர். நினைச்சு பார்க்க முடியுது, அவங்க பாட்டுக்கு கேஷுவலாக பேசுகிறாங்க. நாங்கள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி ஜோக் அடிக்கிறதுக்கெல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அவர் ரொம்ப இயல்பாக பேசுகிறேன். எப்படித்தான் இந்த பயல்களுக்கு இது மாதிரி வருதோ, அது எப்படித்தான் அப்படி வருதோ அது தெரியல. ஒவ்வொருத்தட்டும் ஒரு சிறப்பு உண்டு. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு காரணத்தினால சிறப்பு. அந்த வாழ்க்கையில் மேம்பட்டவர்கள் ஒவ்வொரு வகையில் மேம்பட்டிருக்கிறார். அதில் நகைச்சுவையை சில பேர் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. சொல்ல முடியாத பல விஷயத்தை சொல்லுவதற்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. பஸ்ஸில் போகிறத மாதிரி நரக அவஸ்தை இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இருக்க முடியாது. அதுவும் என்ன மாதிரி அகலமான ஆள் பஸ்ஸில் போகிறதுங்கிறது அவ்வளோ சங்கடமான விஷயம். ஏன்னா பஸ்ஸில் இடம் பிடிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய ஆர்ட். சில பேர் ஜன்னல் வழியாக அந்த குழந்தையை உள்ளே விடுவான். அந்த சைஸுக்கே பெற்றிருக்கான் சார், ஜன்னலுக்குள்ளே போகிறதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த பிள்ளையை பெற்றிருக்கான் சார். அதில் அந்த பஸ்ஸில் மூணு சீட் இருக்கும், அந்த மூணு சீட்டு நீளத்துக்கு அந்த புள்ள இருக்கு சார். அப்படியே போய் நேரம் அப்படியே அந்த மூணு சீட்டை பிடிச்சிக்கிற மாதிரி. அப்போலாம் பஸ்ஸில் சீட் பிடிக்கிறது பெரிய கஷ்டம். ஆனால் எப்படி சீட் பிடிக்கணும் இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ நான் பஸ்ஸில் போக முடியல. நீங்கள் எப்போது பஸ்ஸில் போக வேண்டியிருந்தால் சீட் பிடிக்கிறதா வேறு ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். ஒரு எலுமிச்சம்பழத்தில் ரெண்டு பச்சை மிளகாயை கோத்து ஜன்னல் வழியாக அந்த சீட்டில் போட்டிங்கன்னா டிரைவரே அந்த பஸ்ஸுக்கு வந்துட்டான். வேற ஒன்றும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த பக்கமே எவனும் வரமாட்டான். அப்புறமா எடுத்துட்டு போய் நம்ம வீட்டில் ஊறுகாய் போடலாம். ஆனால் அது ஒரு பெரிய டெக்னிக், எனக்கு அப்போ அது தெரியாது. இந்த பஸ்ஸு கூட்டம் தாங்க முடியல, திருச்செந்தூருக்கு எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல. நான் என்ன யோசித்தேன், வாசலுக்கு போயிட்டோம்னா வாசலில் வர்ற பஸ்ஸில் ஏறி விடலாம், நம்ம அப்படியே திருநெல்வேலி அந்த திருச்செந்தூர்லேருந்து வர பஸ்ஸில் ஏறிடலான்னு நான் வாசலுக்கு போனால் என்ன மாதிரி அறிவாளி ஆயிரம் பேர் அங்கே காத்திருக்கா. இங்கேயும் அங்கேயும் நான் ஓடுற ஒன்றும் பண்ண முடியல. அப்போ ஒரு 80-85 வயசுக்கு மேலே ஒரு பெரியவர் என்னை பார்த்து கேட்குறார், தம்பி இது திருச்செந்தூர் போகிற பஸ்ஸா அப்படின்னு ஒரு பஸ்ஸை கேட்டார். ஐயா இது திருச்செந்தூர் பஸ் தான், ஆனால் இதில் ஏறினா திருச்செந்தூர் போக மாட்டீங்க, மேலேயே போயிடுவீங்க. அவர் சொன்னார், அதெல்லாம் உன்னை கேட்டோமா, நான் அங்கேயும் இங்கேயும் ஓடுறேன், கடைசியில் வேறு வழி இல்லாமல் இது திருச்செந்தூர் பஸ் தான் அவருக்கு சொல்லிவிட்டு நான் வாசலுக்கு போனேன், ஒரு டாக்ஸி எடுத்தேன், நேராக அந்த டாக்ஸியில் போறப்பட்டு திருச்செந்தூர் வந்தேன். ஆனால் வரும்போது மனசில் ஒரு கில்ட்டி ஒரு ஃபீலிங், என்ன ஐயோ அந்த ரெண்டு பெரியவங்களை கூப்பிட்டு வந்திருக்கலாமே, ரெண்டு பெரியவங்களை கூப்பிட்டு வந்திருக்கோம், இதுதான் சார் லைஃப். அப்போ நமக்கு தோண மாட்டேங்குது அந்த விஷயம், அதுக்கு அப்புறமா தோணுது. ஆனால் அதனால நாம் இப்படிலாம் ஃபீல் பண்ணிட்டதால் அடுத்த முறை கெட்டிக்காரனாக இருப்போம்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. மறுபடி மறுபடியும் மக்குத்தனம் பண்ணுறது தான் லைஃபே. மறுபடி மக்குத்தனம் பண்ணாமல் நம்மளால் இருக்க முடியாது. இந்த கார்லையும் நான் நிம்மதியாக போகல, காசு கொடுத்துட்டு கவலைப்படுறேன், ஐயோ அந்த பெரியவங்களை கூட்டு போயிருக்கலாம், பெரியவங்களை கூட்டு போயிருக்கலாம், பெரியவங்களை கூட்டு போயிருக்கலாம். கடைசியாக திருச்செந்தூருக்கு போயிட்டு நான் குளிச்சுட்டு காலையில் எனக்கு பேச்சு குளிச்சுட்டு நான் போய் ஸ்டேஜில் உக்காந்தா ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். எனக்கு முன்னாடி அந்த 85 and 86 ரெண்டு பேர், அவங்க அங்கே அந்த ஹாய் என்னை முதலே பார்த்துட்டாங்களாம். ஹாய், நான் என்ன பார்த்தேன் தெரியுங்களா, அவங்களுக்கு கால் இருக்கான்னு பார்த்தேன். ஏன், ஒருவேளை போய் அவங்க ஆவியாக வந்து உட்காந்துருக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு உள்ளோர ஒரு டவுட்டு. அதுக்காக கால் இருக்கா அப்படின்னு பார்த்தா கால் இருக்குது. நான் பேசி முடித்த உடனே இறங்கி வந்து அவங்கள்ட்ட சொல்கிறேன், வெரி சாரி, நான் வந்து உங்களை டாக்ஸியில் வந்தால் கூப்பிட்டு வந்திருக்கலாம், விட்டுட்டேன். நீங்கள் ஒரு டாக்ஸியில் வந்தீங்களா, அவர் சொன்னார் பாருங்க, இல்லையே உங்ககிட்ட கேட்டோம் இல்லை, ஆமாம் அதே பஸ்ஸில் தான் வந்தோம், அந்த பஸ்ஸில் நீங்கள் எப்படி ஏறினீங்க, அவர் சொன்னார் பாருங்க ஒரு பதில், நாங்கள் எங்கே ஏறினோம், ஏறவனுக்கெல்லாம் இடஞ்செல்லாம் நின்றுக்கிட்டு இருந்தோம், அவங்களே ஏற்றி விட்டாங்க, இறங்குறவனுக்கெல்லாம் இடஞ்செல்லாம் நின்னமா இறக்கி விட்டாங்க. எனக்கு அப்பதான் சார் ஒரு உண்மை புரிஞ்சது, என்ன சொர்க்கத்துக்கு போறதுக்கு நமக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, போறவனுக்கு இடைஞ்சலா கோயில போய் நம்ம நின்றுகிட்டோம்னா அவன் ஆத்திரத்துல நம்மளையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவான். அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய், திருவாசகத்துக்கு விளக்கம் எனக்கு அங்கதான் கிடைச்சது. அடியார் நடு, ஏன்னா அவனுக்கு அவஸ்தை நம்மளை வச்சுக்கிட்டு அவன் தாண்டி போயாவணும், அவன் போற அவசரத்துல நம்மளே. இப்ப இங்கே வரும்போதே சில பேர் யார் பாசிலையும் யாரோ உள்ள வந்ததெல்லாம் பார்த்தன்ல, அப்ப ஏதோ ஒரு டிக்கெட்ல எப்படி உள்ள வந்துட வேண்டியதுதானே. அப்போ அடியார் நடுவில் இருப்பது அவ்வளோ பெரிய நன்மை. பாருங்கள் எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு தாட்டு, ஆனால் அதை ஒரு பேக்கேஜ் ஒரு ஹியூமர் சொல்லி சொல்லும்போது கரெக்டாக கம்யூனிகேட் ஆகுது. இதை விட டிஃபிகல்ட்டான தாட்டை நான் சொல்ல ஒரு முறை கஷ்டப்பட்டேன். அது என்னன்னு கேட்டால் ஐ, அதாவது ஈகோ. ஈகோ இல்லாமலும் இருக்க முடியாது, ஈகோவோடையும் இருக்க முடியாது. இப்போ நான் ஈகோவோடு இருந்தேன்னு வச்சுங்க, லைஃபே ரொம்ப நரகமாக போயிடும், ரொம்ப சிரமமான விஷயமாக போயிடும். பட் அதுக்கு நான் ஈகோ இல்லாமல் எல்லாத்தையும் விட்டுற முடியுமா? டோட்டலாக ஈகோ இல்லாமல் இருந்துட முடியுமா? அதுக்கு சைக்காலஜியில் சொல்கிறான், நீங்கள் டோட்டலாக ஈகோவை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஏற்படும். அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? ஐடென்டிட்டி கிரைசிஸ். ஹூம் ஐ ஆம், இட்ஸ் எ வெரி பிக் க்வெஸ்சன். இப்போ நான் சுகி சிவம், நான் ஒரு பேச்சாளர், நான் இப்படி சமூகத்தில் இந்த அந்தஸ்தில் இருக்கிறவன், இந்த குழந்தைக்கு தகப்பனாக இருக்கிறேன், இவருக்கு கணவனாக இருக்கிறேன், இதெல்லாம் ஒரு ஐடென்டிட்டி. இதை நான் லூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுங்க, என் நிலைமை என்னாகும்? அந்தரத்தில் நிற்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியாமல் போயிடும். ஐடென்டிட்டி கிரைசிஸ்னு பேர். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஃபிலசாஃபிக்கலாக கஷ்டமான விஷயம். ஒரு சின்ன விஷயம், அனெக்டோட ஒன்று படித்தேன், போதும், அது போதும் சார். ஒருத்த என்ன பண்ணால், பூனை வளர்த்தா, பூனை வளர்த்தது பெருசு இல்லை. அந்த பூனைக்கு ஒரு சாமியார்கிட்ட கொண்டு போய் பேர் வைக்க சொன்னான். நம்ம ஊரில் சாமியாருக்கு எப்படிப்பட்ட வேலையெல்லாம் கொடுக்குறோம் பாருங்க, பூனைக்கு பேர் வைங்க அப்படின்னா. அவர் உடனே அதுக்கு பேர் வச்சார், என்னன்னா ஈகோ அப்படின்னு பேர் வச்சார். ஈகோ ரொம்ப அருமையான அந்த பூனைக்கு பேர். ஏன் தெரியுங்களா? ஈகோ எப்போவுமே கொஞ்சமாக குட்டியாக இருக்கும்போது நல்லாயிருக்கும், வளர வளர தான் ஈகோ பிராணனை வாங்கும். பூனையும் அப்படித்தான், வளர வளர தான் உயிரை எடுக்கும். அவர் அழகாக பேர் வச்சார், ஈகோன்னு பேர் வச்சார். கொஞ்ச நாள் கழித்து அந்த பூனை அவஸ்தை பண்ண ஆரம்பிச்சது. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சாமியார்ட்ட போய் கேட்டான். அவர் சொன்னார், போடா கொண்டு போய் இந்த பூனை எங்கேயாவது விட்டுட்டு வாடா அப்படின்னார். இவன் உடனே அந்த பூனையை ஒரு சாக்கு பையில் போட்டு, பூனை வளர்த்தவங்களுக்கு தெரியும், பூனைக்கு ஒரு விசித்திரமான குணம் உண்டு, நாய் எஜமானனை விடாது, பூனை வளர்ந்த இடத்த விடாது, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரி அவன் கொண்டு போய் விட்டுட்டு அவன் வீட்டுக்கு போனான் பாருங்க, அது வாசல்ல உட்காந்து கேட்டது, ஏன் லேட்டுன்னு. அவன் ஷாக் ஆயிட்டான். சரி இருந்துட்டு போட்டு சனியன்னு கொஞ்ச நாள் வச்சிருந்துட்டு மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பூனையை தொந்தரவு ஜாஸ்தியா போச்சுன்னு போய் சாமியாட்ட கட்டோன்னு, உனக்கு அறிவு இருக்கா, திரும்பி வர இடத்துல விடுவாங்களா, எங்கேயாவது வெளியூர்ல போய் விட்டுவாங்க. அவன் ஒன்று இங்கேருந்து பஸ் ஏறி மதுராந்தகம் வரைக்கும் போய் மதுராந்தகத்தில் கொண்டு போய் விட்டு விட்டு அதுக்கப்புறம் மெதுவாக வந்து சரவண பவனில் காய்ப்பு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தா, வந்து உட்காந்துருக்கு, என்னடா பண்ணுறது அப்படின்னு ரொம்ப அவஸ்தை. இன்னும் ஒரு 7-8 மாதம் ஆச்சு, அவஸ்தை தாங்கலை. மறுபடியும் சாமியாட்ட கேட்டான். அவர் சொன்னார், உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லைடா, எங்கேயாவது கண்ணு தெரியாத காட்டில் கொண்டு போய், கண்ணுக்கு தெரியாத காட்டில் கொண்டு போய் விட்டு வர வேண்டியதானே அப்படின்னு அதை படாத பாடுபட்டு எடுத்துக்கிட்டு போய் ஒரு காட்டுக்கு நடுவில் கொண்டு போய் வச்சு அதை அவுத்து விட்டதுக்கப்புறம் இவனுக்கு ப்ராப்ளம், வழி தெரியல. இப்போ இவன் வீட்டுக்கு வர்றதுக்கு இவனுக்கு வழி தெரியல. இவன் பூனையை பரிதாபமாக பார்த்தான் பாருங்க, பூனை சொல்லிச்சு ஃபாலோ மீ அப்படின்ட்டு, அது கூட்டிட்டு வந்து விட்டு வச்சிருந்த. இதே தான், நீங்கள் ஈகோவை விடலாம் நினைச்சாலும் நாம் யாருன்னே தெரியாமல் போகிறதால கடைசியில் வேற வழியே இல்லாமல் ஈகோ வாழை பிடிச்சிக்கிட்டே நம்ம மறுபடியும் வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறோம். நான் முதல்ல 3 உதாரணம் சொன்னேன் பாருங்க, பீச்சில் கொண்டாந்து விடுறது, அடுத்த ஊரில் கொண்டு போய் விடுறது, வேறு ஒன்றும் இல்லை. முதல்ல உள்ளூர் கோயிலில் விடுறது, அப்புறம் காசி வரைக்கும் கொண்டு போய் ஈகோவை விடுறது, அப்புறம் ஏதாவது சாமியார் ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வர்றது. எங்கே போனாலும் நம்மளால் ஈகோவை விட முடியாது, கடைசியாக ஈகோவை ஃபாலோ பண்ணி வீட்டுக்கு வந்து சேர்றோம். எவ்வளவு டிஃபிகல்ட்டான ஒரு தாட்டு, ஆனால் அந்த சிம்பிள் ஸ்டோரி அதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் சரியாக சொல்லணும்னா, ஹியூமர்னு ஒன்று இல்லாமல் போனால் மிகச்சிறந்த கருத்துக்களை எல்லாம் விளக்க முடியாது என்பதற்கு ஜென் சூஃபிசம் இவையெல்லாம் ஒரு சரியான அடையாளங்கள். பார்க்கறதுக்கு வெளியிலேருந்து பார்த்தா ஒரு காமெடி மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா அது அவ்வளவு பெரிய உண்மைகளை நமக்கு புரிய வைக்கும். ஐயா, நான் மகிழ்ச்சி அப்படின்னு, ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். அது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். வேர்ல்டில் இருக்கிற சைக்காட்ரிஸ்ட்டை எல்லாரையும் வச்சு ஒரு டிஸ்கஸ் பண்ணி அந்த ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. 1.5 மணி நேரம் ஓடுது, யூடியூப்பில் அவைலபிள் அது, ஹாப்பினஸ் அப்படின்னு பேர் அந்த படத்தோட பேர். அதில் என்ன கம்யூனிகேட் பண்ணுறான், உலகம் முழுக்க இருக்கிற வெவ்வேறு நாடு, வெவ்வேறு மதம், வெவ்வேறு இனம் எல்லா மக்களையும் கேட்டு, உனக்கு லைஃப்பில் என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், எல்லோருடைய ஒரே ஆன்சர் என்ன தெரியுங்களா, ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் ஹாப்பினஸ். ஒருத்தன் ஜப்பானில் சொல்கிறான், ஒருத்தன் ஆப்பிரிக்காவில் சொல்கிறான், ஒருத்தன் தமிழில் சொல்கிறான், ஒருத்தன் இங்கிலீஷில் சொல்கிறான், ஹிந்தியில் சொல்கிறான், பட் எல்லாரும் ஒரே விஷயம் தான் சொல்கிறான், ஹாப்பினஸ். அவன் என்ன சர்வே எடுக்கிறான் தெரியுங்களா, ஹவு டு அச்சீவ் ஹாப்பினஸ். வேர்ல்டு சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் சேர்ந்ததுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கிறான். அருமையான டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். அதில் ஒரு கடைசியாக ஒரு ஃபார்முலா சொல்கிறான், எல்லா மனுஷனும் ஆரம்பத்தில் என்ன நினைக்கிறான், நிறைய பணம் சம்பாரிச்சுட்டா சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறான். பட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து கணக்கு பார்த்தா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஹாப்பினஸ் அப்படிங்கிறத நீங்கள் 100 யூனிட்னு கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஹாப்பினஸ்ங்கிறது ஒரு 100 யூனிட்னு கணக்கு வச்சா, ஒன்லி 10% தான் பணத்தால் கிடைக்குதான். எவ்வளவு முயன்றாலும் பணத்தால் வரக்கூடிய சந்தோஷம் லைஃப்பில் அப்படின்னு பார்த்தா 10% தான், அதுக்கு மேலே ஹாப்பினஸ் அது கொடுக்காது. இன்னும் அதுக்கு மேலே அந்த பணம் சேர சேர அது பிரச்சனை தான் கொடுக்குமே ஒழிய அது ஒருபோதும் சந்தோஷத்தையோ திருப்தியோ தராது. ஒன்லி 10% அவ்வளவுதான், அதுக்கு மேலே கிடையாது ஆச்சுங்களா. அப்போ பாக்கி 90% என்னன்னு சர்வே எடுத்தான். செகண்டா ஒரு 40% பிரிச்சான் பாருங்க, அருமையானது. என்ன தெரியுங்களா, எப்போ ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறான். உனக்கு பிடிச்சவங்களோட நீ இருக்கணும், இல்லைன்னா ஒன்றை பிடிச்சவங்களோட நீ இருக்கணும். இதுதான், அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. உனக்கு பிடிச்சவங்களோட நீ இருக்கணும் இல்லையா, ஒன்றை பிடிச்சவங்களோட இருக்கணும். 40% ஹாப்பினஸ் கேரண்டின்னு. இப்போ சில பேர் கேட்பான், ஆஃபீஸில் நல்ல செக்ரட்டரி இருந்தால் பரவாயில்லை. சில பேர் முற்றாள்தனமாக ஒய்ஃபையே ஆஃபீஸில் கொண்டு போய் செக்ரட்டரியாக வைப்பான். அவரை மாதிரி அவஸ்தப்படக்கூடிய பாவி இந்த அகில உலகத்திலையும் எவனுமே இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் மன்னிச்சுங்க, என்ன இப்படிலாம் பேசுறாருன்னு. அங்கேயாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்க வேணாமா, அங்கேயுமா அவசியம் கொண்டு போய் வச்சுக்கிறது. நீங்க சம்பாதிச்சதை கொண்டு வந்து கொடுத்துட்டு மரியாதையா போகலாம், அதுக்காக சம்பாதிக்கிற இடத்துலயும் அவளையும் கொண்டு போய் உட்காந்து வச்சுக்கிறதுக்கு பாருங்க, நரகத்துல மிகப்பெரிய நரகமா போயிடும். நான் ஜென்ஸுக்கு மட்டும் இந்த யோசனை சொல்றேன்னு நினைக்காதீங்க. பெண்கள் சம்பாதிக்கிறாருந்தா ஹஸ்பண்டை உங்க ஆபீஸ்ல வச்சுக்காதீங்க, உங்களுக்கு சேர்த்தே சொல்லிட்டேன். இப்ப நான் சொன்னதுல ஒரு பாதி தான் சொல்லியிருக்கேன், இன்னொரு ரொம்ப முக்கியம் என்ன, ஒய்ஃப் செக்ரட்டரியா வச்சுக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு சொல்லிட்டேன். அதை விட இன்னொரு சைடு இருக்கு, செக்ரட்டரிய நான் முதல்ல சொன்னது அசட்டு தனம், ரெண்டாவது சொல்றது அயோக்கியத்தனம். இது ரெண்டுமே நல்லது இல்லை. இப்ப நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா யார் நம்ம கூட இருக்கலாம் அப்படின்னா, நமக்கு பிடிச்சவங்க இருக்கணும், நண்பர்கள், நம்முடைய வெல் விஷஸ், நம்ம சொல்ற ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியவங்க, ப்ரொமோட் பண்ணக்கூடியவங்க, டெவலப் பண்ணக்கூடியவங்க. இப்படி ஆமா நீங்க சொல்லி விளங்க போதாக்கும் அப்படின்னா ஒரு காரியம் பண்ண முடியாது இல்லையா. சோ நீ மகிழ்ச்சியா இருக்கணும்னா உனக்கு பிடித்தவரோடு இரு, அல்லது உன்னை பிடித்தவரோடு இரு. இது அடுத்த 40%. இதுக்கு அடுத்த ஒரு 40% ஒரு கணக்கு சொல்றான், என்ன தெரியுங்களா, உனக்கு என்ன விஷயம் பிடிச்சதோ அதை நீ செய்தியா. பிடிச்ச விஷயத்தை செய்யறதால 40%, அதாவது இப்போ எனக்கு சோளம் சாப்பிடணும்னு ஆசை, போய் சாப்பிட்டு வந்துட வேண்டியது தான். இப்போ எனக்கு சினிமா போகணுன்ற நினைப்பு, போயிட்டு வந்துட வேண்டியது தான். அதாவது அனாவசியமாக நீ நினைக்கிறத செய்ய முடியாது. ஸ்விம்மிங் போகணுன்னு ஒரு நினைப்பு, போக முடியாது சார், ஷெட்யூல் இடிக்கும். சுரதான்னு ஒரு கவிஞர் இருந்தார், தெரு வழியாக போயிட்டு இருந்தார், ஒரு அம்மா இழந்த பழம் விற்றது, அமுத பாரதின்னு ஒருத்தர் கூட வந்தார், அமுத பாரதி அந்த இழந்த பழம் வாங்கு அப்படின்னார். அவர் சொன்னார், ஐயா எவ்வளவு பெரிய கவிஞர் நீங்க, தெருவில் இருக்கிற இறந்த பழத்தை சாப்பிடறதா, வேண்டாங்கய்யா ஆசையை அடக்குங்கய்யா. அவர் சொன்னார், அமுத பாரதி இப்ப சாப்பிட்டா இறந்த பழத்தோட போயிடும், சாப்பிடறதுக்குள்ள அது பரங்கி பழமா மாறிடும், அதனால தயவு செய்து சொல்லு இப்ப வாங்கிட்டு பாருங்க. மனசுல ஒரு ஆசையை போட்டுக்கிட்டே இருந்தா அது பூதம் ஆகாரமா பெருசா வீங்கி போயிடும். தேவையில்லாம ஏன் கஷ்டப்படணும், தெருவில் போற ஒரு பஜ்ஜி சாப்பிடணும் ஆசையா இருக்கா, சரி சாப்பிட்டு போயிட்டே அடுத்த வழியை பார். அப்படி நமக்கு பிடிச்ச காரியத்தை செய்யறது அப்படிங்கறது மூலமா தான் அடுத்த 40%. 10% பணம், 40% பிடித்த நபர்கள், 40% பிடிச்ச வேலையை செய்வதால, கடைசி 10% தான் ரொம்ப டாப். என்ன அது, என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. அவன் அந்த 10% வித்தியாசமா சொல்லவே மாட்டேங்கிறான் உலகத்துல, எல்லாரும் மைண்ட்ல வச்சிருக்கிறான், ஆனா அது என்னன்னு வெளியில சொல்லவே மாட்டான். அதான் அந்த 10% தான். பட் எனிஹோ, நாம மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அதுக்குரிய வகையில எல்லா வகையையும் பயன்படுத்தவள். நிறைய பேர் இந்த நாட்டில் அது மாதிரியாக வெற்றி பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா, நகைச்சுவையை அருமையாக கையாண்டவங்க இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இப்படியெல்லாம் இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். கண்டிஷன் ஒரே ஒரு வார்த்தை, வாழ்க்கையை நிபந்தனைகளோடு சந்திக்காதீர்கள், வாழ்க்கையை வாழ்க்கையாக சந்தியுங்கள், உங்கள் நிபந்தனைகளுக்கு வாழ்க்கை ஒருபோதும் கட்டுப்படாது. ஸோ வாழ்க்கையை நிபந்தனைகளோடு சந்திக்கக்கூடாது. எம்ஆர் ராதா சார், நான் ஆஸ்திகமாக சொல்கிறேன்னு இல்லை, எல்லா பக்கத்துலையும் சிறப்பு இருக்குதான் செய்யுது. எம்ஆர் ராதா மிசாவில் அரெஸ்ட் ஆகிறார், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மிசா டயத்தில் ரீசன்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டேன், ராத்திரி வீட்டுக்கு வருவேன், கொத்தா அப்படியே அள்ளி கொண்டு போய் உள்ளே போட்டுருவேன். அது மாதிரி வண்டியில் வளைச்சி போட்டு எம்ஆர் ராதாவை கொண்டாந்து எங்கள் இதே பீச் ரோடில் இருக்கிற ஐஜி ஆஃபீஸில் கொண்டாந்து நிறுத்திருக்கிறாங்க. ஐஜி ஆஃபீஸில் ராத்திரி 12 மணி வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்த எம்ஆர் ராதாவை போட்டு வண்டியில் அள்ளிட்டு வந்து இங்கே நிறுத்திருக்கிறாங்க. உள்ள வந்து பார்த்தா பல மாஜி அமைச்சர்கள் உட்காந்துருக்காங்க எங்க ஐஜி ஆபீஸ்ல, எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் பயம், ஏன்னா எப்ப வெளியில விடுவான்னே தெரியாது, கேஸ் என்னன்னே தெரியாது, என்ன நடக்கும்னே தெரியாது. அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டு இருந்த ஒரே ஆள் எம்ஆர்ஆர் தான். அவர் பாட்டுக்கு ஜாலியா சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டு அங்க வரிசையா ஐஜி படம் மாட்டியிருக்கு. இவர் கேட்டாராம், இவர் வந்து இந்த பீரியட்ல ஐஜியா இருந்தார், 1960 கணக்கு சொல்லி இன்ன வரைக்கும் இவர் ஐஜி அருள், இவர் ஐடியா இருக்கார், திருவள்ளுவர் படத்தை காஞ்சி கேட்டாராம். இவர் ரொம்ப நாளாக ஐஜியா இருக்காரோ, திருவள்ளுவர் படத்தை காமிச்சுட்டு இவர் ரொம்ப நாளாக ஐஜியா இருக்காரோ, ரொம்ப நாளாக இவர் படம் இருக்கு அப்படின்னு. இதுக்குள்ள எம்ஆர் ராதாவுடைய மனைவி அவர்களுக்கு செய்தி போய் அவங்க அங்கேருந்து அடிச்சு புரண்டு ஓடியாந்து அவங்க வந்து சொல்றாங்களாம், மாமா மாமா நீ ஏதோ எழுதி கொடுத்தா உன்னை விட்டுருவாங்களாமே மாமா, எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்துருமாம்மா, எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்துருமாம்மா. அவர் கேட்டார், என்ன எழுதி கொடுக்க சொல்கிறேன், நான் என்ன தப்பண்ணேன்னு எனக்கு தெரியாது, உள்ளே கொண்டாந்து வச்சுருக்கிறான், என்ன எழுதி கொடுக்க சொல்கிறேன். அந்த போலீஸ் ஆஃபீஸரை கேளுமாம்மா, கேட்டுட்டு என்ன எழுதி கொடுக்குமா, எழுதி கொடுத்துட்டு வெளியே வார். அவரை கேட்டிருக்கார், அவர் சொன்னால் நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா நாங்கள் விடத பற்றி யோசிப்போம், எழுதி கொடுங்க அப்படின்னார். எம்ஆர் ராதாவோட பஞ்சு பாருங்கள், நான் என்ன தப்பண்ணேன்னே எனக்கு தெரியாது, வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்தேன், என்ன நீங்கள் கூப்பிட்டு வச்சிங்க, வேணா இப்படி எழுதி தரேன், இனிமேல் வீட்டில் தூங்க மாட்டேன் அப்படி. அது எனக்கும் வசதியா இருக்கும். நாடகத்துக்கு வர்றாரு எம்ஆர் ராதா, ஆறு ஆறு மணிக்கு காரை நிறுத்துறாரு. நிறுத்திட்டு வரதுக்குள்ள இதே மாதிரி ஹால் ரொம்ப இருக்கு. இந்த நாடக கம்பெனி போட்டவங்கலாம் கவலைப்படுறாங்க, இவ்வளவு கூட்டம் வந்துருச்சே என்ன பண்றது, இவ்வளவு கூட்டம் வந்துருச்சேன்னு. வந்திருக்கவங்க கல்யாணம் பண்றாங்க, நாடகத்தை ஆரம்பி நாடகத்தை ஆரம்பி கத்துறாங்க. போய் சொல்றாங்க, அண்ணே பாருங்க நாடகத்தை ஆரம்பின்னு கத்துறாங்க அண்ணே அப்படின்னு. அவர் ஒரு ஆஃப் ட்ராயர் போட்டிருப்பாரு, ஒரு பெல்ட் போட்டிருப்பாரு, அந்த கையை வேற அப்படி உள்ள விட்டுக்குவாரு, ஒரு நாயை வேற கூட்டிட்டு வருவாரு, அந்த நாயையும் கூட்டிக்கிட்டு நேரம் அப்படியே நேரம் அவர் பாட்டுக்கு ஸ்டேஜுக்கு அப்படியே வந்திருக்காரு. கூட்டத்திலேருந்து நடிகர்கள் நாடகத்தை தொடங்கு, நடிகர்கள் நாடகத்தை தொடங்கு. அந்த நாயை கீழே நிறுத்திக்கிட்டு கையில ஒரு பிஸ்கட் எடுத்து இப்படி காமிக்கிறார். அது கத்துது. ராதாவோட பஞ்ச் பாருங்க, ஏய் ஆர்டரிங் தானே போடுவேன், ஆர்டரிங் தானே போடுவேன், கத்துனா போட்டுருவா அப்படின்ட்டு அவர் பாட்டு பேச விட்டு. ஒரு சொல்ல வேண்டிய விஷயத்தையும் சொல்றான் மனுஷன், ஆனா அதே சமயத்துல அதுக்கு ஒரு டெக்னிக், உடனே அதை கையாண்டு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுகிற ஒரு ஆற்றல். உபன்யாசகர் கோயிலுக்கு போனாரு பேசுறதுக்காக போனாரு, எதிரில் ஒன்றுமே இல்லை, காலி மைதானம். இந்த உபன்யாசகர் பரிதாபமாக உட்காந்துருந்தார், குதிரை வண்டிக்காரர் இவரை கூட்டிகிட்டு வந்திருந்தார். இவர் பேசலாமா வேண்டாமா பேசலாமா வேண்டாமான்னு யோசிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே அந்த குதிரை வண்டிக்காரர் வந்து முன்னாடி உட்காந்துட்டார். உடனே இந்த உபன்யாசகர் கேட்டாராம், நீ வராமல் இருந்தால் என் ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கும், நான் பேசாமே ஏஞ்சி போயிருப்பேன், இப்போ நீ வந்துட்டே அதனால் நான் பேசணுமா இல்லையான்னு எனக்கு தெரியல, கூட்டம் வரல, நீ மட்டும்தான் வந்து உட்காந்துருக்க, நான் பேசணுமா வேண்டாமா. அவர் சொல்லியிருக்கார், உங்கள் விஷயமெல்லாம் எனக்கு தெரியாது சாமி, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் குதிரை வச்சுருக்கேன், இப்போ எங்கள் குதிரைகளுக்கு நாங்கள் கொள்ளு வைக்கிறதுக்காக போகிறோம், 30 குதிரை இருக்கணும் லாயத்தில், கொள்ளு வைக்கலான்னு 30 குதிரைக்கு நாங்கள் போகிறோம், அங்கே ஒரே ஒரு குதிரை இருந்ததுன்னா கொள்ளு வைக்காமல் வரமாட்டோம், ஒன்றும் பட்டினியாக போட முடியாது பார்த்தீங்களா, ஆனால் நாங்கள் கொள்ளு வைக்காமல் வரமாட்டோம் அப்படி. இது சொன்ன உடனே புரிஞ்சு போச்சு ஒன்றும் கொல்லப்படாத அப்படின்னு நம்மால் ஆரம்பித்து கீதை உபநிஷத்தை அது இதுன்னு போட்டு வேதம் கீதம் எல்லாத்தையும் சொல்லி பாட்டு ஆழ்வார் பாசனம் எல்லாம் சொல்லி 2.5 மணி நேரம் புழி புடி நல்லத்தையும் புழிஞ்சு முடிச்சுட்டு அவரை பார்த்து கேட்டாரான், எப்படி உங்கள் பேச்சையெல்லாம் இட போடுற தகுதி எனக்கு கிடையாதுங்க, ஆனால் குதிரையை வளர்த்து பழக்கம் உண்டதுனால குதிரையை பற்றி ஒன்று தெரியுங்க, என்ன 30 குதிரைக்கு கொண்டு போன கொள்ளை ஒரே குதிரைக்கு வச்சு நாங்கள் கொல்ல மாட்டோங்க.